శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితాకీర్తికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి. యస్య వాగ్వృత్తి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనజరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం తామ వైజయంతీ భూషణం. జన్మాద్యస్తేతోన్వయాదితరతశ్చార్థేషు విజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మశదాయ ఆదికమయే ముఖ్యంతి యం సూరయః తేజో వారిమృతాం యతో వినిమయః యత్ర త్రిసర్గో మృషా ఆప్నాస్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మప్రోజ్జితగీతమోత్ర పరమో నిర్మత్సరాణం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం ఆపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతే మహాముని కిం వా పరహీరీశ్వర సద్యో హృద్య వరుధ్యతే త్రికృతిభి శుశ్రూషుభిస్తక్షణాతి. నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం విపతభాగవతం రసమాలయం ముహురహోరసికా భువి భావుకాః. మైత్రేయరు విదురరు పేర్రది ఒకరికి ఒకరు పేసరది. இந்த விஷயங்களை பத்தி நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மனுடைய லீலைகளை மைத்ரேயர் மூலமாக கேட்கணும்னு விதுரர் ஆசைப்படுறே. அந்த விதுரர் கேட்கறதுக்கு அவர் எதுனா கேட்கிறாரோ அதை உபதேசம் பண்றார். ஹரியனுடைய ஸ்துதிய உபதேசம் பண்றார் இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல. இதுவரைக்கும் விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் ஏற்பட்ட ஒரு சமாகமம், ஒரு சேர்வது, அதை பத்தி சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறமா ரெண்டு கந்தங்கள்ல சொல்லச்சு அவ ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதத்தை பத்தி சொல்லி சொல்றேன். இதுதான் முக்கியமான விஷயம். இதுல முதல்ல ஒரு ஆச்சாரியாளா இருக்கிறவா எப்படி நடந்துக்கணும், சிஷ்யாளா இருக்கிறவா ஆச்சாரியன் இடத்துல எப்படி நடந்துக்கணும், இது ரெண்டையும் தெரிவிக்கிறது இங்க. துவாரித்யுனத்யாரிஷபக்குரூணாம் மைத்ரேயமாசீனமகாதபோதம் சத்தோபசிருத்யாச்சுதபாவசுத்தஹ பப்ரச்சசம்சீல்ய குணாபிதிருப்தஹ. ஹரித்வாரத்துல கங்கை கரையில மைத்ரேயர் உட்கார்ந்துருக்கு. அவருண்ட விதுரர் போய் கேட்கிற சில விஷயங்கள்னு தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. ஆனா இதுல வேதாந்த அர்த்தங்கள்லாம், அதாவது எப்படி ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற. கங்கா நதியினுடைய துவாரத்துல ஹரித்வாரத்துல உட்கார்ந்துருக்கார் மைத்ரேயர். அவர் எப்படிப்பட்டவர், அகாத போதம், அகாதா அளவிட முடியாததாக இருந்திருக்கு. அவருடைய ஆழம் இருக்க ஞானத்தினுடைய ஆழத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதான். அவர் ஆத்ம ஜானம், பரமாத்ம ஜானம், இவை ஆத்மா பரமாத்மா இவைகளுடைய யாதாத்மிய ஜானம், உண்மையான ஞானத்தை உடையவர். இது எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிருக்கு, நானே தான் பிரம்மமாக இருக்கேன்னு சொல்லிருக்கு. அப்ப பிரம்மமும் நானும் ஒன்னும் அர்த்தமா எப்படின்றதெல்லாம் பல சந்தேகங்கள்லாம் ஏற்படுறது. இப்போ அகம்னு சொல்றதுனால எத்த சொல்றது, பிரம்மான்னு சொல்றதுனால எத்த சொல்றது, இந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டையும் ஒன்னு சொல்றதா, இல்ல ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு ஒத்துண்டாக்கா இப்ப அகம் பிரம்மாஸ்மின்ற மாதிரி வர வாக்கியங்களுக்கு, வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது, இதெல்லாம் பெரிய சமஸ்தையாக இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்ல ஆத்மாக்கள்ல வரைச்சு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற, ஜீவாத்மாக்களும் தங்களுக்குள்ள வேற வேறையாக பல ஜீவாத்மாக்களாக திகழ்கின்றன. இப்படி ஆத்ம பரமாத்ம வேதியாக இருக்கிறவர் அவர் மைத்ரேயர். இதை தெரிஞ்சவராக இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் மைத்ரேயரை சொல்லச்சு அகாத போதம் என்று சொல்ற. ஆச்சாரியாளா இருக்கிறவாள் எப்படிப்பட்டவாள் ஆச்சாரியாளா இருக்கலாம், ஆச்சாரியனாக இருப்பதற்கு தகுதி என்னன்றது பார்க்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம், அவ அத்தியனம் பண்ணவாளாக இருக்கணும். பிரம்ம நிஷ்டன்னாக்க பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சவளாக இருக்கணும். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மஸ்வான்னு சொல்லிருக்கு. போக்தாவாக இருக்கிற ஜீவனை பத்தி தெரியணும், அச்சேதன போக்கியமாக இருக்கிற அச்சேதனங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவை ரெண்டுக்குமே நியம் ரெண்டையுமே நியமிப்பவராக இருந்துட்டு இருக்கிற ஈஸ்வரனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ன்றது சாஸ்திரம். இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறவாதான் அவாதான் பிரம்மனிஷ்டாள். இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இந்த இடத்துல, அவள்லாம் ஊருக்கு உபதேசம் பண்றது மாத்திரமில்ல, தாங்கள் என்ன உபதேசம் பண்றாளோ அந்த உபதேசத்தை கடைபிடிப்பவர்களாகவும் திகழ்கின்றனர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடத்துல நாம அணுகி வேதாந்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் தெரியப்படுத்துகிறது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு. இது சுத்தி வாக்கியம். இதுதான் இந்த இடத்துல அகாத போதம் என்பதனால தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மைத்ரேயரை அடைந்து கத்தோபசிருத்யாச்சுத பாவசுத்தஹ பப்ரச்சதௌசில்ய குணாபிதிருப்தஹ. கத்தா என்று விதுரர் சொல்ற இவர் மைத்ரேயரை அணுகிற ஆச்சாரியனுக்கு உண்டான குணத்தை சொல்லி சொல்லிட்டார். அகாத காதம் அன்ன சொல்லி போதம்னு சொல்லிட்டார். நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது வேதாந்த ஆத்ம ஜானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதாந்தம் படிச்சா போர்முல்ய புஸ்தகம் நிறைய பேர் போட்டிருக்கா, சுவாமியே சிபாஷியம் சாதிச்சிருக்கார், அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. இன்னும் கேட்டா தமிழ்லாம் கூட இப்ப நிறைய வியாக்கியானம்லாம் பண்ணிருக்கா. அதை பார்த்து தெரிஞ்சுட்டா போர்முல்யோ ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் நாம தெரிஞ்சுக்கணுமா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் பதில் சொல்றார். உபசிருத்ய என்று சகுருமே வாபிகட்சேத சமிப்பாணி அப்படின்னு சொல்ற. இப்படி யாருக்கு ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் இருந்துருக்கோ அப்படிப்பட்டவன் குருமேவ அபிகச்சேத் ஆச்சாரியனத்தை தான் அணுகணும். நாமளே தெரிஞ்சுக்கலாம்னு எல்லாம் நினைக்க கூடாது. ஆச்சாரியனை அணுகணும். ஆச்சாரியனிடத்துல போகச்சு வெறுமை போகக்கூடாது. சமிப்பாணிஹி அந்த காலத்துல ஆச்சாரியெல்லாம் நிறைய அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிருந்தா அந்த அக்னிஹோத்திரத்துக்கு உபயோகமாக இருக்கட்டமேனு சொல்லிட்டு அக்னி பரிச்சரியைக்கு உபயோகமா இருக்கட்டும்னு சொல்லி சமீத்தை எடுத்துட்டு போய் ஆச்சாரியாளுக்கு கொடுக்கறது. வெறும் கையோட ஆச்சாரியால போகக்கூடாதுன்னு அவளிடத்துல போகக்கூடாதுன்றத தெரியப்படுத்துற. அப்படி சமீபே பிராப்ப அவரை அடைஞ்சு வீதரர் கேட்டே என்று சொல்ற. நம்ம சிஷ்யாளுடைய மனசு எப்படி இருக்கணும் அதுவும் பார்க்கணும். நாம கேக்கிறவாளும் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஆச்சாரியால் உபதேசம் பண்ணச்சு எப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லச்சு பிரசாந்த சித்தாய சமான்விதாயன்னு சொல்ற. மனசிற்க மனசு சாந்தமாக இருக்கணும், எல்லாத்துலயும் கண்ணாப்பின்னான்னு அலப்பாய கூடாது. அதே மாதிரி அந்த மனச அடக்கினவாக புலன்களை அடக்கினவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் உபதேசம் பண்ணலாம். இப்ப விதுரருக்கு உபதேசம் பண்றதுக்கு தேவையான குவாலிபிகேஷன் இருக்கான்னா பெரிய குவாலிபிகேஷன் இருக்கு. அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அச்சுத பாவசுத்தா அவர் மனசுல பெருமாள் சாட்சாத் கண்ணன் தான் இருந்துட்டு இருக்க. அச்சுத பாவ சுத்தகாம், அச்சுத பாவம்னாக்க பரமாத்மாவினிடத்துல இருக்கக்கூடிய பக்தின்னு அர்த்தம். அந்த பக்தியினால நிர்மலமான மனச உடையவராக இருந்திருக்க. பிரசாந்த சித்தாய சமான்விதாயன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இவர் பெருமாளையே கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறவர்களாக இருக்க. அப்படினால இவர் மனசு பரிசுத்தமாகவும் சாந்தமாகவும் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட விதுரரின் பொருட்டு விதுரர் சிஷ்யலட்சண பூர்த்தியோட இருந்திருக்கிற விதுரர் ஆச்சாரியனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவா அகாத போதம்னு சொல்லிருக்க மாதிரி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு அவ எல்லாம் வேதாத்தியனம் பண்ணவா பிரம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சவாளாக இருந்திருக்கா எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம போய் கேட்டா நமக்கு உபதேசம் பண்ணாத போயிட்டாள்னாக்க அவள்கிட்ட இருந்து இந்த பிரம்மஜானம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா மைத்ரேயர் அப்படிப்பட்டவர் இல்ல. மைத்ரேயர் எப்படிப்பட்டவர்? சௌசில்ய குணாபிதிருப்தா, சௌசில்ய குணாபிதிருப்தான்னு. சௌசில்யம்ன்றது என்ன? தன்னை காட்டிலும் எவ்வளவு நீச்சமாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடையும் நிரந்தரண சம்ஸ்லேஷம், அவளோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறதுன்றது இருக்க, அந்த சுபாவத்தை உடையதாக இருக்கிறது தான் சௌசில்யம்னு சொல்றது. இப்போ மைத்ரேயரை பார்க்கட்டு, இவர் விதுரர் யாரோ ஒருத்தர் இவருக்கு என்னத்துக்கு உபதேசம் பண்றதுன்னு எல்லாம் நினைக்காமல் இப்படிப்பட்ட அத்தியாத்ம சாஸ்திரத்தை கேட்கிறார். அவர் எவ்வளவு தூரம் அவருக்கு உபதேசம் பண்ண முடியுமோ அத உபதேசம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட அந்த சௌசில்ய குணத்தோட இருந்துட்டு இருக்கவ, அவர் சத்தியம் எப்பவும் நிஜத்தை தான் சொல்லுவார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆர்ஜவமாக இருக்கும். சரி, இவனுக்கு இப்படி சொன்னா மாத்திரம் ஏதோ ஒண்ணு சொல்லி வைப்போம், அவன் கேட்டிருந்தானே போறோம், உபன்யாசத்துல பண்றவா எல்லாரும் பிராமணிக்கமா உபன்யாசம் பண்றாளா, அவ கேட்கறதுக்காக ஒன்னும் நமக்காக ஒன்னும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காள், அந்த மாதிரி இல்லாமல் ஆர்ஜவம் நேர்மையாக சொல்றது. சத்தியம் ஆர்ஜவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியாளாக இருந்துட்டு இருக்கு, தய வேணும், தானம் வேணும், அஹிம்சை வேணும், இதெல்லாம் வேணும். இப்படி எல்லாத்தோடையும் இருந்துட்டு இருக்கிற மைத்ரேயரை பார்த்து விதுரர் கேக்குறே என்று சொல்ற. விதுரர் கேக்குறே, நாம லோகத்துல எத்தனையோ காரியங்கள்லாம் பண்றோம், நாம ஒவ்வொரு காரியம் பண்ண செய்யும் கஷ்டப்படணும்னுட்டா காரியம் பண்றோம். சுகாய கர்மாணி கரோதி லோக நதை சுகம் வான்யதுபாரமம் வா. ஒவ்வொருத்தர் செய்யற ஒவ்வொரு காரியமுமே தனக்கு சுகம் ஏற்படணும் சுகம் ஏற்படணும்ன்றதுக்காக தான் பண்ற. ஆனா அது நடக்கிறதான்னு கேட்டா நடக்கல. சில சமயங்கள்ல நாமளே சில காரியம் பண்றோம் நமக்கு உண்டான அசுகத்தை போக்கடிக்கிறதுக்கு. நமக்கு உடம்புல வியாதிகள் ஏற்படுகின்றன, அந்த வியாதிகளை போக்கடிக்கிறதுக்காக சில காரியங்களை பண்றோம். அப்ப இந்த காரியங்கள்னால நமக்கு ஏற்பட்ட அசுகம் போகணும் சுகம் வரணும் என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கு. ஆனா இவ பண்ற செயல்கள்னால பரமனிஸ்ரேயஸ்னு சொல்லக்கூடிய மோட்சரூபமான சுகம் இவாளுக்கு வரதா, அல்லது சம்சார நிவர்த்தி ஆகிற துக்க நிவர்த்தி தான் வரதா? ரெண்டும் வரல. ஆனா ஜனங்களா இப்படி நாம பண்ற காரியம் ஒவ்வொன்றிலையும் இது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். இப்ப எனக்கு நேர் உபதேசம் பண்ணும் யதத்த யுக்தம் பகவான் வதேன் நகா. இப்ப யார் நிரதிசய சுகத்தை மோட்சரூபமான சுகத்தை அடையறதுக்கு உண்டான வழியும் சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி, இனிமேல் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கிற நிலை இல்லாமல் நிவர்த்தி சம்சார நிவர்த்தி அடைவதற்கும் என்ன உபாயமோ அந்த உபாயத்தை நேர் உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஜனஸ்ய கிருஷ்ணத்விமுகஸ்ய தேவாத தர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பவ்யாஹ நிஜநாத்தனுஸ்ய. இப்போ மைத்ரேயர்லாம் ஏற்பட்டவர் ஆத்மஜானத்தோடு இருக்கிறவர். அதோடு இல்ல, எம்பெருமானிடத்துல பரம பக்தியோட இருந்துருக்கிறவர், வேற எதை பத்தியும் நினைக்காதவராக இருப்பவர். பரமாத்மனி யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி, பரமாத்மா தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தியோட வைராக்கியத்தோட இருந்துருக்கிறவர். அப்படி இருக்கிற மகான் மைத்ரேயர் போன்றவர்கள்லாம் இந்த லோகத்துல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவளுக்கெல்லாம் நமக்கு உபதேசம் பண்றதுக்காக இருக்காருன்னு நாம சொன்னமான, நமக்கு உபதேசம் பண்றதுனால அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்றும் ஒரு கேள்வி வருது. அதுக்கெல்லாம் தான் சமாதானம் சொல்ற, இங்க நம்மளுடைய ஜன்மாந்தரத்துல பண்ண பாபத்தினால நாம பெருமாளை நினைக்காமல் பெருமாளிடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால அதர்மங்களை செய்வதில் ரொம்ப ருச்சியோட நாம இருந்துட்டு இருக்கோம். உண்மையில பார்த்தோம்னா நாம தான் துதுக்கிதான்னு சொல்றவர், அதாவது ரொம்ப ரொம்ப துக்கத்தை அடைந்தவர்களாக இருக்கிற ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காகவே இக சரந்தி, இப்படிப்பட்ட மைத்ரேயர் மாதிரி மகான்கள்லாம் இந்த லோகத்துல சஞ்சரிக்கின்றார்கள். அவள்லாம் எம்பெருமானிடத்திலேயே மனச வச்சு வேற எதை பத்தியும் நினைக்காதவர்களாக இருந்திருக்கிறவள். இப்படி லோகத்துல கஷ்டப்படுற ஜனங்களுக்கு மங்களம் உண்டாகணும் என்பதற்காக இந்த லோகத்துல இவெல்லாம் சஞ்சரிக்கிறார்கள் என்று விதுரர் சொல்ற. இப்ப என்ன கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கேர், எதுக்காக இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு, அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் மைத்ரேயரை ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்கே என்று கேட்டமான அந்த கேள்விய விதுரர் சொல்ற. அடுத்ததாக சத்தாதுவர்யாதிசவர்த்மசன்னஹ சம்சாதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதிஸ்திதோ யச்சதி பாவபூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம் கரோதி கர்மாணி கிருதாவதாரஹ யான்யாத தந்த்ரோ பகவாத்ரதீசஹ யதா சசஜாக்ர இதம் நிரீஹ சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே. இவர் என்ன கேட்கணும்ன்ற விஷயத்தை வரிசையா சொல்லிட்டு வரேன். மகாபுருஷனாக இருந்திருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிற மைத்ரேயரை பார்த்து சொல்ற, எனக்கு உபாயத்தை சொல்லுங்கோ. என்னத்துக்காக உபாயம், எப்படிப்பட்ட வயம்னா, எந்த வழிய நாம தெரிஞ்சின்றமானாக்க அந்த பெருமாள் நாம பண்ற செயல்கள்னால பிரீத்தி அடைந்தவனாக ஆய் அந்த ஜனங்களுக்கெல்லாம் பக்தியோகேன பவித்ரிதே ஹிருதயே ஸ்திதா, பெருமாளையே நினைக்கிறதுன்றதாக இருக்கிற ஒரு எண்ணம் இருக்க, அதனால பரிசுத்தமாக இருக்கிறவாள் இருக்காள், அவளுடைய மனசுல இருந்துட்டு அந்த தத்துவ சுவாவம் இருக்க அந்த பாசத்தை, அந்த பிரமாணம், அந்த ஞானத்தை கொடுக்கற, அதன் நேர் எனக்கு தெரிவிக்கணும் என்று சொல்ற. மூணு லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் சுதந்திரனாக இருக்கான். அவன் கர்மவச்சன் இல்ல, நம்மள மாதிரி ஒரு கர்மாவனால பிறப்பை அடைந்தவன் இல்ல. அவன் தன்னுடைய சங்கல்பத்தினால கண்ணனாக ராமனாக நரசிம்மனாக இப்படி பல அவதாரங்கள் எல்லாம் எடுத்தவன். அதை காட்டில இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, அவனேதான் பிரம்மாவாகவும் அவதாரம் பண்ணான். அனுப்பிரவேச அவதாரம், பிரம்மாவாக அவதாரம் பண்ணி அவர் மூலமாக லோக சிருஷ்டிய பண்றவர். இப்படி இருந்திருக்கிற அந்த பரமாத்மா இந்த சிருஷ்டிக்கு முன்ன எதை பத்தியும் நினைக்காமல் நிர்வியாபாரமாக இருந்துட்டு இந்த விஸ்வத்தை இந்த லோகம் மொத்தத்தையும் எப்படி சிருஷ்டி பண்ணேன் இத பத்தி எனக்கு தெரியணும். சிருஷ்டி பண்ணதோட மாத்திரமில்ல, இந்த சிருஷ்டி பண்ண ஜனங்கள் எல்லாரையும் இந்த சேத்திரங்கள் எல்லாவற்றையும் ரக்ஷணமும் அவரே பண்ற. அது எப்படி பண்ற? யோகேஸ்வராதீஸ்வர ஏக ஏதத் அனுப்ரமிஷ்டோ பஹுதா யதாசீத் க்ரீடன் விதத்தே பிதகோ சுராணாம் க்ஷேமாய கர்மண்யவதார பேதை. பெருமாள் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதனா பெரிய மூட்டை தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு இருக்க மாதிரி காரியங்களை பண்ணி ஏதனா சிருஷ்டி பண்றாருன்னா அப்படிப்பட்ட சிருஷ்டி எதுவுமே இல்ல. லோக க்ஷேமத்துக்காக அவர் சிருஷ்டி பண்றார், விளையாட்டாக சிருஷ்டி பண்றாராம் அவர். அதுதான் சொல்றது. அதோட மாத்திரமில்ல, பல பல அவதாரங்களை எடுத்து அவளுக்கு அந்தந்த சமயங்கள்ல அனுகிரகம் பண்றார். ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் ரிதும்பனாகவும் இருந்து அந்த சமயத்துல யார் யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரபூத்தர்களாக ஆகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பெருமாள் அனுகிரகம் பண்றார். இப்படிப்பட்ட கண்ணனுடைய கதையை நாம கேட்கிறோம். ஏதோ கொஞ்ச நாள் கேட்டாக்கா போரும் போர் அடிச்சு போயிடுதா இல்ல போருன்றது தோன்றதா என்று கேட்டா அது எப்பவுமே தோணமாட்டேன்றதுதான். அந்த மங்களமான எம்பெருமானுடைய கதைய எப்பவுமே கேட்டு எவ்வளவு நாள் கேட்டாலும் மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படல, போருன்ற புத்தி ஏற்படல. ஆகையால நான் மறுபடியும் கேட்கிறேன், நானு அது அமிர்தோபமாக இருக்கு, அமிர்தத்துக்கு சமானமாக இருந்திருக்கு பகவத் கதா சிரவணம்ன்றது. பெருமாள் சத்வபேதைஹி அதிலோகானு, சத்வம் ரஜசு தமசு என்றெல்லாம் சொல்லக்கூடிய திரிகுணாத்மகமான பிரகிருத்திய சிருஷ்டி பண்ற, லோகாதிபதி லோகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்க, சத்வபேதம்னா பிரகிருதி மகத்து அகங்காரம்னு சொல்லக்கூடிய 24 தத்துவங்களாக கூட சக லோகபாலாக அந்த தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அபிமானி தேவதைகளும் சொல்லப்படுறது. லோகாலோகம்னு சொல்றது இந்த லோகம், இந்த லோகத்துக்கு வெளி பகிர்பூதமாக இருக்கிறவை நரகங்கள் கூட எல்லாத்தையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்ற. எப்படி சிருஷ்டி பண்ணு? அதோட மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள சிருஷ்டி பண்ணிட்டு பலவிதமான படைப்புகள், லோகங்களை சிருஷ்டி பண்றதோடு இல்லாமல் பலவிதமான படைப்புகளையும் பண்ற, தேவன் மனுஷன் பட்சிகள் பிராணிகள் இப்படி எல்லாம் பலவிதமான படைப்புகளையும் பண்ணி அவர் எப்படி இருந்துருக்கேன்னா லோக சிருஷ்டியே ஒரு லீலையாக பண்ணி லோக ரக்ஷணார்த்தமாக பண்ணிருக்க என்று சொல்ற. ஏன பிரஜானாமுத ஆத்ம கர்ம ரூபாபிதானாஞ்சபிதம் யதத்த நாராயணோ விஸ்வசிருகாத்மயோனி ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்ய. ஏ விப்ரவர்யா, பிராமணோத்தமராக இருந்திருக்கிற மைத்ரேயரே, நீர் எனக்கு உபதேசம் பண்ணணும். பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறவர். அந்த நாராயணன் வேற ஒருவரால் படைக்கப்பட்டவராக இருக்காரான்னு கேட்டார், அவருடைய படைப்புக்கு யாருமே காரணம் இல்ல, அவர் எப்பவுமே இருந்திருக்கவர், அவருக்கு படைப்பு அவாது அவர் உற்பத்தின்றதே கிடையாது. அஜகா ஆத்மயோனிகி, ஆத்மா ஏவ யோனிகி ஆத்ம யோனிகின்னு அர்த்தம். தான் பெருமாள் கண்ணனாக ராமனாக அவதாரம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தானேதான் காரணம், தன்னுடைய சங்கல்பமே தான் காரணம். லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற, இந்த ஜனங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற, இதுல வியஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி என்ற ரெண்டு விதமான சிருஷ்டி, எல்லா சிருஷ்டியும் பண்ணிட்டு அவர் எப்படி சாட்சாத்து, அதாவது சில சமயங்கள்ல அவரே நேரடியாக சிருஷ்டி பண்றே, சில சமயங்கள்ல பரம்பரைய தான் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணி அவர் மூலமாக மீதி பேரையும் சிருஷ்டி பண்றே, இப்படி எல்லாம் பண்ணின்றிருக்கவ அந்த சிருஷ்டியினுடைய பிரகாரத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆகையால இதை தெரிஞ்சுக்கணும் நீ சொல்லுன்னு கேக்குற. எப்படி சிருஷ்டி பண்ணா நமக்கு என்ன, ஏதோ ஒரு சிருஷ்டி பெருமாள் பண்ணியாச்சு. இந்த சிருஷ்டியினுடைய கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுனால இதனால என்ன லாபம்? இவர் ஏதோ விதுர சாதாரணமானவர் இல்ல, இவர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சின்றவர். அப்படி இருக்கச்சே இப்ப சிருஷ்டியை பத்தி தெரிஞ்சுக்காட்டா என்ன மொழி போச்சு, இது தெரியணுமா அப்படின்னு சொன்னா அதுக்குதான் சொல்றாருங்க. பராவரேஷாம் பகவன் விரதானி ஸ்ருதானி மே வியாச முகாத் அபீஷணம் ஆத்ருக்னுமஹா சுல்ல சுகாவஹானாம் தேஷாமிருதே கிருஷ்ணமிருதா கதாமிருதௌகா. எனக்கு வியாசர் உபதேசம் பண்ணிருக்கேன், மகாபாரதத்தை உபதேசம் பண்ணிருக்கேன், அதுல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பரதத்துவத்தை பத்தியும் அவரதத்துவத்தை பத்தியும், மோட்சத்துக்கு போறத பத்தி, அதுக்கு உண்டான உபாயம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான உபாயம், லோகத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள் எல்லாத்தையும் நான் வியாசர் மூலமாக நான் தெரிஞ்சின்றிருக்கேன். ஆனா அந்த மகாபாரத சிரவணத்தினால மாத்திரமே எனக்கு மனசுக்கு திருப்தி வரல. ஆகையால பகவத்கதா சிரவணம், அந்த எம்பெருமானுடைய கதா சிரவணம் இருக்க அதனாலதான் எனக்கு திருப்தி ஏற்படும் போல இருக்கு. ஆகையாலதான் நான் உம்மிடத்த நான் பிரார்த்தனை பண்றேன், நானே பகவத்குணானாம் சகாபி தே பாரத மாஹ கிருஷ்ணஹா அஸ்மின்றாம் கிராமிய சுகானுவாதை மதி கிரகீதானுஹரே கதாயாம். நாம பஸ்ல போறோம், பஸ்ல போகிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல கருட சேவை வரப்போறது, கருட சேவையில பெருமாளை சேவிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நாம நின்று இருக்கோம். நின்று இருக்கச்சு ரெண்டு பஸ் வருது, ஒரு பஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துருக்கு, ஆனா அது நேர் வழியில போகும். இன்னொரு பஸ் கும்பலே இல்ல, குறவா இருக்கு, நாம பிரயாணம் இருக்க ரொம்ப சுகமா இருந்துருக்கும். ஆனா அது ரொம்ப ஊரெல்லாம் சுத்திண்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவ சொல்லிடுறா, இந்த பஸ்ல போனோம்னா ஒரு மணி காலத்துல போய் சேர்ந்து, அந்த பஸ்ல போனா ஒன்னே முக்கால் மணி காலம் ஆகும், ஆனா அதுல கும்பலே இருக்காது, நிதானமா தூங்கிட்டு போலாம், உனக்கு எது சௌகரியமோ அது போப்பா என்று சொல்ற. எனக்கு கருட சேவை, தொட்டையாச்சார் சேவை, காத்தால அஞ்சு மணிக்கு கோபுர வாசப்படியில பெருமாள் ஏழத்தை சேவிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு இடிப்பாக ஏதாவது ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் கூட, பிரயாணத்துல சுகம் இல்லாட்டா கூட, நான் கருட சேவை சேவிக்கணும்ட்டு நான் அந்த பஸ்ல போறேன். நான் இன்னொருத்தர் என்ன பண்ற, தொட்டையாச்சார் சேவை இல்லாட்டா என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல வழியில கருட சேவை சேவிச்சா போறணும்னு நினைச்சிட்டு, சௌக்கியம்தான் பிரதானம்னு நினைச்சிட்டு, அந்த சரீர சுகத்துக்காக அந்த இன்னொரு பஸ்ல ஏறி போய் பிரதானமான சேவையை இழந்து விடுறான். இப்ப இது லோகத்துல இருக்கிறவாளுடைய நிலைப்பாடு, இதே நிலைதான் மகாபாரதத்துல இருக்கிற விஷயமும். மகாபாரதத்துல லௌகிகமான சுகங்களை அனுபவிப்பதற்கு வேண்டிய வழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதாந்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையும் மகாபாரதத்துல அந்தர்பூதம் தான், அதுல அடங்கினதுதான். ஆனா யார் யாருக்கு எதை எதுல நோக்கு இருக்கோ அதுல அவ ஈடுபடுறா. அதனால எல்லாருமே மோட்ச சாதனமாக இருந்திருக்கிற பகவத் பக்தியே உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய கதைகளையே கேட்கிறான்ற ஒரு நிலை இல்லை. அதனாலதான் மகாபாரதத்துக்கும் பாகவதத்துக்கும் உண்டான வேறுபாடு மகான்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுறார். நானும் அந்த மாதிரிதான் நான் சொல்றேன். ஜனங்கள்லாம் என்ன பண்றதுன்னா மகாபாரதத்தை கேட்டு, இப்ப பாரதம் பாரத கூத்து 18 நாள் நடக்கும் கிராமங்கள்ல, அந்த கிராமங்கள்ல இந்த மாதிரி கூத்து நடத்தினாக்க மழை பெய்யுன்ற ஒரு நம்பிக்கை. அவ பாக்கறதெல்லாம் மழையதான் பாக்குறாள தவிர வேற எதையும் பார்க்கல. ஆனா இதுக்கெல்லாம் மேல்பட்டதாக ஒன்னு இருந்துட்டு இருக்கு, சீவைகுண்டம்னு இருக்கு, பகவத் கைங்கரியம்னு இருக்குன்றத பத்தி அவெல்லாம் நினைக்கல. அதோட அப்படி அப்படியே நின்று போயிடுறா. அப்படி இல்லாமல் பரமனிஸ்ரேயத்துன்னு சொல்லக்கூடியதான மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடையறதுக்கு உண்டான வழிய நீர் எனக்கு உபதேசம் பண்ணணும் என்று சொல்ற. சாஸ்ரத்ததானஸ்ய விவர்தமான விரக்தி மன்யத்ர கரோதி பும்சஹ. இப்ப இந்த சிருஷ்டியினுடைய பிரகாரத்தினால தெரிஞ்சின்றதுனால வரக்கூடிய லாபம் என்னன்ன, இந்த சிருஷ்டி பண்றதே சாட்சாத் சிவன் நாராயணன் தான். பிரகிருத்தியும் கூட எம்பெருமானுடைய திருமேனியில நம்மளுடைய எப்படி அந்த மகாப்பிரளய காலத்துல எப்படி ஜீவன்கள்லாம் அந்த திருமேனியினுடைய ஏகதேசமாக ஒரு மூலையில இருந்தோ அதே மாதிரிதான் பிரகிருத்தியும் இருந்தது. அவனுடைய லீலையினாலதான் இந்த பிரகிருத்தியில மகதாதி தத்துவங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணார் என்பதெல்லாம் தான் இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம். அத தெரிஞ்சின்றாக்க நமக்கு பரமபுருஷனுடைய யாதாத்ம ஞானம், உண்மையான ஞானம் நமக்கு தெரியும் என்றது சொல்ற. புனப்புன இது கேட்டு பகவத் கதா சிரவணத்துல வரச்சே எனக்கு திருப்தி வரல. எவ்வளவு கேட்டாலும் போருன்ற எண்ணம் வரமாட்டேன்றது நீர் எனக்கு உபதேசம் பண்ணும் என்று சொல்ற. ஹரே கதாயாம் விமுகானகேன க்ஷிணோதி தேவோன்னிமிஷத்து யேஷாம் ஆயுர்வ்ருதாவாகதி வாதகதி ஸ்மிருதீனாம். ஸ்ரீ பகவத் கதையை கேட்கிறோம். அந்த எம்பெருமான் இடத்துல பக்தியை உண்டு பண்றது எல்லாம் வாஸ்தவம். இந்த ஹரிகதையில விமுகாளா இருக்காள், அந்த பெருமாளுடைய கதையை கேட்கறதுக்கு எண்ணம் இல்லாதவளாக இருந்திருக்கிறவளை குறிச்சு சோகிக்கிறேர் விதுர. சோச்சிய சோச்சியான்னு சொல்ற, அதாவது சில பேர் குறிச்சு சோகிக்க வேண்டியவாளா சில பேர் இருக்கா, அவள்லயும் இன்னும் சோச்சிக்க வேண்டியவாளாக இருந்திருக்காளாம். யாரெல்லாம் பகவத் கதைய கேட்கறதுல இஷ்டமில்லாதவாளாக இருந்திருக்காளாம் அவள்லாம் என்பதாக. அவள்லாம் பாப்பத்தோட சேர்ந்தவாளாக இருந்திருக்க. அவ விஷயத்துக்காக சொல்ற, ஹரிகதா விமுகானாம் ஆயுகு, யாரெல்லாம் ஹரிகதைய கேட்கறதுல இஷ்டமில்லாதவர்களாக இருந்திருக்காளோ அதுல ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாகவும் இப்படி இருந்திருக்கிற வாழ்க்கைய ஆயுசு குறைஞ்சு போயிடுறது என்று சொல்ற. இப்ப ஒரு சந்தேகம் வருது, ஹரிகதை கேட்கிற வாளுக்கும் ஆயுசு குறையதான் குறையிறது, கேட்காத வாளுக்கும் ஆயுசு குறையதான் குறையிறது. இப்ப ஹரிகதைய கேட்காத வாளுக்கு ஆயுசு குறைஞ்சு போயிடுறதுன்னு இவர் சோகிக்கிறார, இதுக்கு என்ன தாத்பரியம் என்பதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நாம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ஆயுசுனுடைய குறைவுன்றது ரெண்டு பேருக்கும் சமானம்தான். ஹரிகதைய கேட்கிறவா கேட்காதவா ரெண்டு பேருக்கும் சமானம்தான். ஆனா அந்த ஆயுசுனுடைய நிறைவுன்றது இருக்க யார் ஹரிகத்தைய கேட்கிறாளோ அவளுக்கு ஏற்படும், யார் கேட்காதவாளா இருக்காளோ அவளுக்கு அது ஏற்படாது. நாம பெருமாள் சேவிக்கிறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், பத்து நாள் உற்சவம் இருந்து பெருமாளுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச கைங்கரியம், வாக்காமா கைங்கரியமோ அல்லது காய்க்கமான கைங்கரியமோ ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒவ்வொரு வேளையும் பெருமாள் எழுந்தருளிச்சே கையை கூப்பிண்டு நாம பெருமாளை சேவிக்கிறோம், அனுபவிக்கிறோம், அவருடைய கோட்டியை அனுபவிக்கிறோம், அவருடைய பரிஜனங்களை அனுபவிக்கிறோம். இது இருந்ததுனாலே போறோம், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்ன்றது லோகத்துல ஏற்படுறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு மாத்திரம் ஆயுசு குறையாது இருக்கன்னா அவளுக்கும் ஆயுசு குறையதான் குறையிறது. ஆனா கரௌ ஹரேர் மந்திரமார்ஜனேன, நம்ம கைபடைத்த பயன் என்ன, பகவத் சன்னதிய பெருக்கிறதுனால அதை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் பண்ணமானாக்கா நாம கைபடைத்த பலனை அடைவோம். கண் படைத்த பலன் என்ன, பகவத் சன்னிதி ஆலய கோபுர தரிசனம் என்னன்னு, பெருமாள் எழுந்தருள் இருக்கிற கோபுரம் அந்த ஆலயத்தை தெரிய, இந்த இடத்துல தான் பெருமாள் எழுந்தருள் இருக்க, சாட்சாத் சிவன் நாராயணன் அஷ்டாமூர்த்தியாக இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிறார் என்றத பறைசாற்றுகின்ற கோபுரங்களை பார்க்கறதுக்காக தான் நம்மளுடைய கண்ணே இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் நம்மளுடைய நாக்கு பகவான் நாமோச்சாரணம் பண்றதுக்காக இருக்கு. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவான் விஷயத்துல ஈடுபட்டு அந்த பிறப்பு, நம்மளுடைய பிறப்ப அது அதுக்கு ஒரு சத்தைய ஏற்படுத்துறது, நிறைவு ஏற்படுத்துறது. இது ஹரிகதா விமுகாளா கணக்கு இருந்தாள்னாக்கா, ஹரிகதைய அறிஞ்சிக்காதவாளாக இருந்தாள்னா அவளுக்கும் ஆயுசு இருக்கு, ஆயுசு குறைஞ்சி போனா கூட அந்த ஆயுசனுடைய நிறைவுன்றது அவளுக்கு இல்ல, ஆத்தியந்திகமாக இல்ல. அந்த மாதிரி நிறைவு இல்லாமல் எந்த ஒரு காரியம் பண்ணமானாலும் அதுல ஒரு திருப்தி வரணும். நாம மனுஷனா பிறந்திருக்கோம், இந்த ஜென்மாவில நாம என்ன சாதிச்சோம் அதுல ஒரு திருப்தி நமக்கு வரணும். நாம் பெருசா சாதிக்க போறதில்லை, இருந்தாலும் நாம இருந்த நாள் இந்தந்த காரியத்தை பண்ணேன்னு ஒரு எண்ணம் வர அளவுக்கு நாம நடந்து கொள்ளணும். ஆனா யாரெல்லாம் பகவத் பக்தாளா இருக்காளோ அவளுக்குதான் அந்த திருப்தி வரும், மீதி பேருக்கு வராது. ஆகையில நான் உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், நானு எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். அந்த கதா சாரம் இருக்க எங்கெங்கயோ ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா சொல்லிருக்கு. அந்த ஒரு வண்டு எப்படி எல்லா புஷ்பங்கள்லேருந்தும் சாரத்தை கிரகிச்சு ஒரு இடத்துல வச்சு பண்றதோ அதே மாதிரி சாரமான விஷயங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு உபதேசம், எனக்கு உபதேசம் பண்ணும் என்று பிரார்த்தனை பண்றேர் விதுரர் மைத்ரேயரிடத்துல. மைத்ரேயரும் இவரிடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, சாது விரட்டம் தயா சாதோ லோகான் சுவாத்வனு கிருண்ணதா கீர்த்திம் விதன்வதா லோக ஆத்மனாதோட்சஜாத்மனஹா, நீ நல்ல கேள்வி கேட்டிருக்கப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற. நைச்சத்ரித்திரம் தொயி கதா பாதராயணி வீரியதே கிரகீதோ நன்யபாவேன எப்பயா ஹரிரீஸ்வரா. விதுரரை பார்த்து சொல்ற, நீ கேள்வி கேட்டது இருந்துட்டு இருக்க, இதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல, நீர் யாரு சாட்சாத் வியாசருடைய வீரியத்திலிருந்து நீர் பிறந்தவராக இருக்கிறபடினால உம்முடைய மனசுல இப்பேற்பட்ட நல்ல எண்ணம் ஏற்படுறதுன்றது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. அங்க சொல்ற இவருடைய விதுரருடைய பிறப்பு மாண்டவிய சாபத்தினால யம தர்ம ராஜாவே விதுரராக பிறந்த அவதாரம் பண்ணார். ஆகையால யம தர்மராஜாவனுடைய பிறப்பாகவே கருதப்படுகிறார் விதுரர், அவதாரமாகவே கருதப்படுவர். பவான் பகவதா நித்யம் சம்மத சானுகத்யாகி, நீ எப்பவுமே எம்பெருமானாலே சம்மதா அனுகிரகிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு அவரையே பின்தொடர்பவராக நீர் இருந்திருக்க. ஆகையால நீர் கேட்ட கேள்விகளெல்லாம் ரொம்ப உபபன்னமான கேள்வி, தகுந்ததான கேள்விகள் தான், அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அவசியம் நீர் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். இப்ப சிருஷ்டினுடைய விசேஷத்தை சொல்ற, பகவானேக ஆசேதமக்ர ஆத்மாத்மானம் விபுமோ ஆத்மேத்தானுமதாவாத்மா நானாமத்யுபலக்ஷிதா. சிருஷ்டே பிராக் சதேவ சோம் வேதமக்ராசீதி ஏகமேவாத்வித்தீயம். உபனிஷத் சொல்றது இதம் நாம பார்த்துட்டு இருக்கிறதாக இருந்திருக்கிற இந்த லோகமானது பரிதிருஷ்யமானதாக இருந்திருக்கிற அதாவது சேத்தனம் அச்சேத்தனம் ரூபமாக இருந்திருக்கிற ஸ்தூலமாக இருந்திருக்கிறதாக இருந்த லோகம் முழுக்க அக்ரே சிருஷ்டே பிராக்கு ஆத்மனாம் ஆத்மா அந்த அதுக்கு முன்ன ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருந்த எம்பெருமான் ஒருவனாகவே இருந்தார். அடுத்தது அவர் விபு, அவர் சுவாமி ஏகா, அவர் ஒருத்தர் தான். அந்த சமயத்துல அவிபக்த நாம ரூபம், நாமம் ரூபம் இதெல்லாம் அதெல்லாம் வெளிப்படாமல் சூக்மமாக எம்பெருமானுடைய திருமேனியிலேயே இருந்துட்டு இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவருக்கு சரீரமாகவும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் ஆத்மாவாகவும் திகழ்ந்தான். பெருமாள் அப்புறமா சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காலத்துக்கு அப்புறமா அவருடைய கர்மா அவரை சிருஷ்டி பண்ண வச்சுதான் கேட்டேன். கர்மா சிருஷ்டி பண்ண வைக்கல, அவருடைய சங்கல்பம். ஐயோ அச்சித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதான்னு, ஐயோ இந்த சேத்தனா சேத்தனங்கள்லாம் சுகாது இந்த சேத்தனங்கள் எல்லாமே சுகதுக்கானுபவம் இல்லாமல் இருந்திருக்கவே இதுகளுக்கு ஏற்படுத்தி நல்ல காரியம் பண்ணி இவை மீண்டும் மோட்சத்தை இவெல்லாம் மோட்சத்தை அடையணும்ன்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தினால தன்னுடைய சங்கல்பத்தினால பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ண அப்படி சிருஷ்டி பண்ணச்சு பிரகிருத்தியே முதல்ல தன்னிடத்துல இருந்து வெளிப்படுத்தினே. அந்த சிருஷ்டின்றது பிரகிருதின்றது நித்தியம். ஆத்மா பிரகிருதி ஜீவாத்மா பிரகிருதி பரமாத்மா இதெல்லாம் நித்தியம் நம்மளுடைய விசேஷாத்வைத சித்தாந்தத்துல. ஆகையால அந்த பிரகிருதி சூக்ஷ்ம ரூபமாக எம்பெருமான் இடத்துல இருந்த பிரகிருத்திய ஸ்தூல ரூபமாக அதை வெளிப்படுத்துற மாயா நாம மகாபாக ஏதம் நிர்மமே விபோகம். மாயான்றது பிரகிருதி, அந்த பிரகிருத்தியில இப்படிப்பட்ட பல சிருஷ்டிகளை உண்டு பண்ணார்னு அர்த்தம். அது என்ன, பிரகிருத்தியினுடைய குணங்கள் தான் சத்வரஜ்தமஸ்ன்ற குணங்கள். அந்த சத்வரஜ்தமஸ் குணங்களுடைய ஏற்றத்தாழ்வுனால கொண்டு அதாவது வேரியஸ் ப்ரப்போர்ஷன்ஸ் அதெல்லாம் கொண்டு சிருஷ்டி பண்ற, அதுல இருந்து மகத்தத்துவத்தை உண்டு பண்ற. மகத்தத்துவம் இருக்கு, மகத்தத்துவம் வந்தவுடனே அந்த பிரகிருதி போயிடுத்துன்றது இல்ல. பிரகிருத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் மகத்தத்துவமாக ஆயிருக்கு. ஒரு உண்டையா மண்ணு வச்சிருக்கு, அந்த மண்ணை எடுத்துட்டு முழுசு முழு மண்ணையும் உபயோகப்படுத்தி ஒரு ஆளோ மடக்கோ பண்ணிடுறோம், அப்புறம் மண்ணே இல்லைன்றது இருக்க. அந்த மாதிரி மண்ணிலேருந்து படைப்பு வந்ததுன்னு அந்த மாதிரி படைப்பு இல்ல. பிரகிருதியிலேருந்து மகத்துவம் உண்டாச்சுனாக்க அந்த பிரகிருதியினுடைய பாகம் இருக்க மகத் அதுல ஒரு பாகத்துல மகத்தத்துவன்றது ஏற்படுறது. அந்த மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து பஞ்சபூதங்கள் அதாவது தன்மாத்திரங்கள் இந்திரியங்கள் இவைகள்லாம் சிருஷ்டி பண்ற. அப்ப சிருஷ்டி பண்ணச்சே முதல்ல வந்து ஆகாசத்து சிருஷ்டி, ஆகாசத்திலிருந்து வாயு சிருஷ்டி இப்படி எல்லாம் வருது. இங்க ஒரு வேதாந்தார்த்தத்தை சொல்ற, இந்த சிருஷ்டி பண்ணச்சே ஆகாசம் பண்ணதுனே ஆகாசத்திலேருந்து நேரவே வாயு வந்துடுறது, வாயுலேருந்து அக்னி இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்றா. ஆகாச சரீரகமாக ஆகாசத்தை சரீரமாக உடைத்தான எம்பெருமான் வாயுவை சிருஷ்டி பண்றேரா என்று ஒரு பெரிய கேள்வி வேதாந்தத்துல விசாரம். அங்க சித்தாந்தம் என்னன்னு கேட்ட, ஆகாசத்திலிருந்து நேரடியா வரல, ஆகாச சரீரகமாக இருந்திருக்கிற பரமாத்மா தான் வாயுவை சிருஷ்டி பண்ற. அந்த பரமாத்மாவே வாயுவாக வாயு சரீரகனாக இருந்து கொண்டு அக்னியை சிருஷ்டி பண்ற. இப்படி ஒவ்வொரு சிருஷ்டியும் பெருமாள் தான் பண்ற, பெருமாளிடத்திலேருந்து தான் ஏற்படுறதே தவிர முதல் படைப்பு மாத்திரம் பெருமாள்து அப்புறம் வர்றதெல்லாம் தானே தானே உண்டாருதுன்றது கிடையாது. அதே மாதிரி இந்த ரூபங்கள் தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள்னாக்க அந்த பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டியில வரச்சே அதுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை, அதுக்கு தன்மாத்திரைன்னு பேரு. இப்படி கடைசி வரைக்கும் கடைசியில பூமிய சிருஷ்டி பண்ற, பூதானாம் நப ஆதீனாம் யத்யத் பவ்ய பராத்பரம் தேஷாம் பரான சம்சர்காதே யதாசங்கம் குணான் விதுஹு. இந்த மகதாதி பிருத்திவி பர்யந்தமான தத்துவங்கள், அதுக்கப்புறமா பஞ்சீகரணம் பண்றது, சம்மேளனம் பண்றது, முதல்ல தத்துவங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற, தத்துவங்களை சிருஷ்டி பண்ணியாச்சுன்னா அது அக்னி தனியா இருந்திருக்கும், வாயு தனியா இருந்திருக்கும், ஆகாசம் தனியா இருந்திருக்கும், அதுக்கப்புறமா இவை எல்லாம் பஞ்சீகரணம் பண்றது. பஞ்சீகரணம் பண்றதுன்னா இந்த பூதங்கள் எல்லாவற்றையும் சேர்க்கிறது. தனித்தனியா இருந்ததுன்னாக்க சிருஷ்டின்றது பண்ண முடியாது. ஒரு மண் இருக்கு, மண்ணில இருந்து குடம் பண்ணணும்னாக்க மண்ணில இருந்து எப்படி வெறும் மண்ணை மாத்திரம் வச்சுட்டு குடம் பண்ண முடியுமான்னா, மண்ணு இருக்கணும், அதுக்கு ஜலம் வேணும், இன்னும் சில சாதனங்கள்லாம் வேணும். அந்த மாதிரி லோகத்துல தனித்தனியாக பூதங்கள் இருந்தா போறாது, அதை பஞ்சீகரணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு இருக்கக்கூடிய சரீரங்கள்லாம், நம்மளுடைய சரீரங்கள்லாம் பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய சரீரங்கள். இப்படிப்பட்ட சிருஷ்டி பண்றதுக்காக பஞ்சீகரணம் பண்ற, அதுக்கப்புறமா அண்ட சிருஷ்டியே பண்ற, அதுக்கப்புறம் பிரம்மாவை சொல்லி இதுக்குள்ள நீ இதுக்கு மேல உண்டா அவளுடைய கர்மானுகுணமான சரீரத்தை கொடுத்து அந்த ஜீவன்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணுங்கன்னு நியமனம் பண்ற. இது எல்லாம் காரணம் பகவத் சங்கல்பத்தினால நடக்கிறதே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்பேற்பட்ட சிருஷ்டியில மொத்தத்தையும் தாங்கின்று இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவர் மொத்தத்தையும் நியமிக்கிறவனாகவும் இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். இது எல்லாம் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்று உபதேசம் பண்ற. தேவதகள்லாம் சொல்றான் இப்பேற்பட்ட விஷயத்த உபதேசம் பண்ண உடனே, மைத்ரேயர் உபதேசம் பண்ண உடனே தேவதகள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அதோடு இல்லாத நாமதே தேவபதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமான பாத்திரம் எண்ணூலகேதாய தயோஜசஞ்சசா ஒரு சம்சார துக்கம் பகிருத்தி பந்தி. இந்த காரணத்துவம் வியாப்தமாக, இந்த காரணத்துவத்தோடு சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணத்தை சொன்ன உடனே தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு எம்பெருமான வந்து தியானம் பண்றா, எம்பெருமானுடைய திருவடியே தியானம் பண்றா. பிரபன்னாள் எம்பெருமான சரணாகதி பண்ணவாளுடைய தாபத்தை போக்கடிக்கக்கூடியது எதுன்னா சாட்சாத் சிவன் நாராயணனுடைய திருமேனி திருவடிகள் தான். யதிகள்லாம் யதிகள்னாக்க சன்னியாசிகள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மனச நியமனம் பண்ணி மனச கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கிறவா இருக்காளே அவள்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணி அதிசீக்கிரமாக மோட்சத்தை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. இப்ப இந்த இத இன்னொரு விஷயத்த எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண, ஹே ஈஷா, இந்த எம்பெருமானிடத்துல என்பதாக சொல்ற எம்பெருமான் தவிர வேற யாராலையும் இந்த சம்சார தாபத்திலிருந்து நம்மள விடுவிக்க முடியாது. ரெண்டு விதமாகவும் சேர்த்து சொல்ற, நமக்கு சுகத்தை வேற யாராலும் ஒரு உண்டு பண்ண முடியும், பெருமாள் ஒருவராலதான் சுகத்தை நமக்கு உண்டு பண்ண முடியும். ஆகையால இப்படிப்பட்ட நிலையில பகவத் கத்தா சிரவணம் பண்ணி அதனால வரக்கூடிய ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் இந்த சம்சாரத்திலேருந்து நாம கடன் சம்சாரத்திலேருந்து விடுபட்டு பெருமானுடைய திருவடிக்கு எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணின்றிருக்கிற ஒரு நிலைய நாம அடையணும். ஆகையால அதை நீர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்பதாக சொல்ற. வைராக்கியசாரம் பிரதிலப்ய போதம் யதஞ்சதன்வீயுருகண்டதிஷ்ணியம். ஆகையால இப்ப இங்க இருக்கிற நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, நாம இருக்கிற நாள் வரைக்கும் பெருமாள் நியமிச்ச ஆஜ்ஞானுஜ்ஞா கைங்கரியங்கள், ஆஜ்ஞா கைங்கரியம் சந்தியாவந்தனாதிகள், அனுஜ்ஞா கைங்கரியம் பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தள்ளி இருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு நம்மளால முடிந்ததான கைங்கரியங்களை பண்றது, தீபம் ஏத்துறது, மாலை தொடுத்து கொடுக்கறது, அமுதுபடி நிவேதனம் பண்றது, இப்படிப்பட்ட அனுஜ்ஞா கைங்கரியங்களையும் நாம பண்ணிட்டு நாம இருக்கிற நாள் வரைக்கும் இந்த காலத்தை இந்த எம்பெருமானுடைய தியானத்திலேயே நம்மளுடைய மனசை இருத்தி நாம காலத்தை கழிச்சுட்டு இருக்கணும். இப்படி இருக்கிறது தான் நமக்கு விசேஷம் என்பதையும் இந்த இடத்துல உபதேசம் பண்ற இந்த உபதேசத்தினால விதுரருக்கு ஒரு பெரிய சந்துஷ்டி ஏற்படுறது. மேலும் கிருஷ்ண கதைய விஸ்தாரமாக சொல்ல இருக்கின்றார் மைத்ரேயர், அதை பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நமக்கும் எம்பெருமானுடைய செயல்கள்ல இப்ப இந்த சிருஷ்டி ஸ்திதி மகத்திலிருந்து உற்பத்தி ஆறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்டோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. அதுக்கு உண்டான பதில் என்னன்னா இதுதான், எம்பெருமானுடைய குணங்கீர்த்தனம், எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறது, எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானுடைய செயல்களை அறிந்து அவனிடத்துல ஈடுபாடு கொள்வது என்பதெல்லாம் நாம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விஷயம். இந்த சிருஷ்டின்றது பகவத் சிருஷ்டி தான், எம்பெருமானுடைய செயல் தான் என்பதை அறிஞ்சமானாக்க பெருமாளிடத்துல ஒரு பக்தி விசேஷம்ன்றது நமக்கு ஏற்படுறது. அதுக்காக தான் நாம அதையும் தெரிஞ்சுக்கணும் என்பதாக இந்த இடத்துல சொல்ற. நாம் எல்லோருமே பகவத் கதையில எம்பெருமானுடைய கிரீடகள்ல எம்பெருமானுடைய குணங்கள்லையும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலையும் ஒரு ஈடுபாடோட இருந்து நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படணும்னு ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலையும் சாட்சாத் சிவன் நாராயணன் திருவடிகளிலையும் பிரார்த்திக்கின்று நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.